சிவபதியான பகவான் திருவேங்கடமுடையானுடைய தயா குணங்களை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். போன வாரம் முக்கியமாக தயினால நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து, அதுக்கப்புறம் அதனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்துட்டே வந்திருந்தோம். திருவேங்கட மலையிலே இருக்கிறதே ஒரு பெரிய வரம்தான். ஒரு எப்படியாவது ஒரு ஜந்துவா இருந்தா கூட திருவேங்கட மலையிலேயே நிவாசம் பண்ணணும். அப்போ அப்படியாவது பெருமாளுடைய கட்டாட்சம் ஒரு க்ஷணமாவது பட்டா கூட அதுவே பெரும் பாக்கியம் அப்படின்றதையும் பார்த்தோம். பெருமாளுடைய கல்யாண குணங்கள், பெருமாளுடைய திருமேனி குணங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம். அது அத்தனைக்கும் தயாதேவி கருணையினாலதான் நம்மளால அனுபவிக்க முடியறதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த 46வது ஸ்லோகம். பீமே நித்யம் பவஜல நிதௌ மஜ்ஜதாம் மானவானாம் ஆலம்பார்த்தம் ரிஷகிரி பதிஸ்துவன்னிதேசாத் பிரயுங்தே பிரஜ்ஞாசாரம் பிரகிருதி மகதா மூலபாகேன ஜிஷ்டம் சாகாபேதை சுபகமனகம் சாஸ்வதம் சாஸ்திரபாணிம் அப்படின்னு தயாசதகத்தை பூர்த்தியா சுவாமி தேசிகன் தயாதேவியை வந்து நிறைய விதமாக வர்ணிக்கிறார். ஒரு இடத்துல மேகமாக வர்ணிச்சார், இன்னொரு இடத்துல ஒரு ஆச்சாரியராக வர்ணிச்சார், அப்படி ஒரு சமுத்திரமாக. இந்த ஸ்லோகத்திலே கங்கா நதியாக அதெல்லாம் வரப்போறது. கங்கா நதி எப்படி இருக்குமோ அப்படி சரஸ்வதி தேவி சரஸ்வதி நதி போலே அப்படின்னு ஒவ்வொரு இடத்திலையும் அதை வர்ணிச்சுட்டே வரார். அதுக்கான காரணங்களும் அந்த அற்புதமா அந்த ஸ்லோகத்திலேயே சுவாமி தேசிகன் சொல்ற. இந்த ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது சுவாமி தேசிகன் அந்த பெரிய சமுத்திரத்துல நம்ம வந்து மாட்டின் இருக்கோம், சாகரம். அது வந்து என்ன அப்படின்னா சம்சார சமுத்திரம். இதுலயோ அங்கங்க அலை வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு அலையிலையும் நம்மள வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டுன்னு வந்து இருக்கோம். அதுல வந்து கர்ப்பம், கர்ப்பவாசம் பண்றோம், அதுக்கப்புறம் பெருசா ஜனனம், அப்புறம் மரணம், அப்புறம் திருப்பி திருப்பி இதே. அப்ப ஒரு ஒரு அலை வருது. இந்த அலை வந்துதே நம்மள அடிச்சுட்டே போறோம். இனிமேல் சந்தோஷமா இருக்கலாம்னா அடுத்த அலை வருது. அகங்காரம், பொறாமை, துவேஷம் அப்படின்ற அலைகள் வருது. அதனால நம்ம வந்து இதையே ஏதோ சாஸ்வதமா வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இதையே பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம மனுஷர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன பண்றது? அப்ப தயாதேவிதான் கருணையோட நம்மளுக்கு சாஸ்திரத்தை தர அப்படின்றது இந்த ஸ்லோகம். அப்ப வந்து பீமே நித்யம் பயங்கரமாக எப்பொழுதும் பவஜலனிதௌ மஜ்ஜதாம் மானவானாம்னு ஒரு ஒரு சம்சார சமுத்திரத்துல ஒரு ஒரு பெரிய பெரிய அலையாக வருது. ஒரு அலை முடிஞ்சா இன்னொரு அலை, அதுக்கப்புறம் பெரிய சுனாமியே வருது. அவ்வளவு கஷ்டங்கள். ஆனா இதையே நம்ம வந்து ஏதோ பெரிய சாஸ்வதம் போல நினைச்சிண்டு இதுலயே அகங்காரத்தினாலையும் பெரிய பெரிய கஷ்டமான விஷயத்தினாலையும் நம்ம வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கோம். அப்ப பெருமாள் என்ன பண்றாருன்னா சாகாபேதை சுபகமனகம் சாஸ்வதம் சாஸ்திரபாணிம் அப்படின்னு நம்மளுடைய நண்பர்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து சமுத்திரத்துக்கு போறோம். அப்ப ஒருத்தன் வந்து முழுகிட்டான்னா அப்ப என்ன பண்ணுவா? அவனை காப்பாத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஒரு கைய கொடுத்து நம்மள மேல தூக்கணும். அப்போ அந்த பெருமாள் என்ன பண்றதுன்னா தன்னுடைய நுனிக்கை தயாதேவியுடைய அனுகிரகத்தினாலே தன்னுடைய நுனி கையை கொடுத்து நம்மளை தூக்கினாதான் உண்டுன்னு சாகாபேதை சுபகமனகம் சாஸ்வதம் சாஸ்திரபாணியம் அப்படின்னு தன்னுடைய எவ்வளவோ திருக்கைகள் பகவானுக்கு இருக்கு. பகவான் வர்ணிக்கும் பொழுது சகஸ்ர திருக்கைகளாகவும் அஷ்டபுஜமாகவும் சதுர்புஜமாகவும் எப்படி எப்படியோ நம்ம பெருமாள் அனுபவிச்சுட்டு வந்தாலும் ஆனா பெருமாள் திருக்கைகளிலேயே சாஸ்திரபாணி அப்படின்னு சாஸ்திரங்களை கை வச்சு அந்த சாஸ்திரமான கையை நமக்காக கொடுக்கிறார். அந்த கை யார் ஒருத்தன் அந்த திருக்கை நுனிய யார் ஒருத்தன் பிடிச்சிருந்தானோ அவன் அந்த சம்சார சாகரத்திலிருந்து மீண்டு மேல வந்து பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாலாம் அப்படின்றது தான் நீங்க. அப்போ நம்மளே வந்து முயற்சி பண்ணி சமுத்திரத்திலேருந்து என்ன எப்படி ஒரு சமுத்திர நடுவுல போய் நம்ம விழுந்துட்டா இந்த பக்கம் அந்த பக்கம் நம்மளுக்கு என்ன தெரியும்? படகுல இருந்தாலே கப்பல்ல இருந்தாலே கூட நம்மளால வந்து ஒரு டைரக்ஷன் பார்த்து ஒரு அக்கரைக்கு வர முடியாது. அதுவும் இப்ப நம்ம நீந்தின்னு இருக்கோம், எவ்வளவு நேரம் தான் நம்மளால நீந்த முடியும் அப்படின்னு போகும்போது இந்த ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்துல அப்ப யார் தான் நம்மளை ரட்சிப்பானா? பகவான் சாஸ்திரம் அப்படின்ற திருக்கைகளை கொடுத்து நம்மளுக்கு இந்த லௌகீகமான உலகத்திலிருந்து எடுத்து எது நல்லது தத்துவங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அந்த மோட்ச பரியந்தம் நமக்கு எடுத்துக் கொடுக்கிறார் இல்லையா? அப்போ அதை விதவிதமாக விபஜிச்சு அப்போ சாஸ்திரம்னா அப்போ பெரிய பெரிய கிரந்தமான வேதத்தை முதல் முதல்ல பகவானே தான் உபதேசம் பண்றார் பிரம்மாவுக்கு. சிருஷ்டி பண்ணிட்டு அப்படியே விட்டுடல பெருமாள். சிருஷ்டி பண்ணிட்டு எல்லாரும் அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னா அப்ப நம்மள ஒரு மிருகம் போலதான் இருப்போம். நம்மள ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம். எல்லாரும் தான் சாப்பிடுறோம், மிருகங்கள் கூட தான் சாப்பிடுறது. அது கூட தான் விளையாடிட்டு இருக்கு. அதுவும் இன்னொருத்தனை இது பண்ணி வதம் பண்ணி சாப்பிடுறது, காலத்தை அப்படியே ஓட்டுறது. அப்ப மனுஷனா இருந்தும் நம்மளும் அதே மாதிரி காலத்தை ஓட்டினா இப்போ மிருகத்துக்கும் நமக்கு என்ன ஒரு வித்தியாசம்? நம்மளுக்கு வந்து அப்ப என்னன்னா, நம்மளுக்கு பகவத் கைங்கரியம்னு ஒண்ணு இருக்கு, பாகவத கைங்கரியம்னு ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னொருத்தருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா இதெல்லாம் நமக்கு எங்கேருந்து தெரியறதுன்னா, சாஸ்திரம்னு ஒண்ணு இல்லைன்னா நமக்கு எப்படி தெரியும்? அப்ப பகவான் சிருஷ்டியை மட்டும் பண்ணி விட்டுடல, அவருடைய தயை குணத்தினாலே நம்மளுக்கு இந்த சாஸ்திரங்களை தரீர் அப்படின்னு. ஆலம்பார்த்தம் ரிஷகிரி பதி ஸ்வன்னி தேசாத்யும் தே அப்படின்னு இங்க மஜ்ஜதாம் மாணவானாம் அப்படிங்கிறது. இது மாணவர்களுக்கு தான், நிறைய ஜீவாத்மால நிறைய கோட்டி கோட்டி மிருகங்கள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் இது வர்த்திக்காது. ஏன்னா அவளுக்கு வந்து அந்த ஞானம் வராது. ஆனா அது அது அந்தந்த இடத்துல நிறைய பாபங்கள் பண்ணதுனால அதை அனுபவிக்குமே தவிர, புண்ணியம் பாபம் அப்படின்றது அந்த மிருகத்துக்கெல்லாம் கிடையாது. அதை அடிச்சு சாப்பிட்டுக்குன்னா அது அதனுடைய தர்மம், அவ்வளவுதான். ஆனா அது அந்த ஜென்மத்தை எடுத்திருக்கேன்னா அது அந்த பாபத்தை கழியறதுக்காக அது அந்த ஜென்மத்தை எடுத்திருக்கு. திருப்பி திருப்பி வந்து ரொம்ப கஷ்டமாக இந்த மனுஷ ஜென்மத்தை எடுக்கும் பொழுது அதுலதான் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கும்படி பெருமாள் சாஸ்திரம் அப்படின்ற அந்த கைய கரங்களை கொடுக்கிறேன்னா ஆச்சாரியன் அப்படின்னு. நிறைய உபன்யாசங்கள்லயே பெரியவா சொல்லுவா, சஸ்திரபாணியாக பெருமாள் அவதாரம் பண்ணார் அப்படின்னா கோதண்ட பாணியாகவும் சங்க சக்கர சக்கரத்தோடையும் அப்படிலாம் பண்ணாலும் அந்த திருக்கைகளாலே துஷ்ட நிகிரகம் பண்ண முடிஞ்சது, சாது ரட்சணமும் பண்ணேர். ஆனா எல்லாருக்கும் நல்ல பண்ணணும், உஜ்ஜீவனம் பண்ணணும், மோட்சமடையணும் அப்படின்னா ஒரே வழி என்னன்னா, சாஸ்திரபாணி சாஸ்திரத்தை கொடுத்து அந்த சாஸ்திரம் என்ற திருக்கைய கொடுத்து அந்த சமுத்திரத்திலிருந்து அந்த சம்சார சமுத்திரத்திலிருந்து நம்மளை உஜ்ஜீவனம் பண்ணாதான் உண்டு அப்படின்றத, அதுவும் அந்த சாஸ்திரத்திலேயே பிரஜ்ஞா சாரம் சாரமாக எடுத்து. ஏன்னா கைய மொத்தமா ஒருத்தன் குதிச்சு இன்னொருத்தனை காப்பாற்ற முடியாது. ஏன்னா நம்ம கை வந்து திருடமா இருக்கணும். நான் வந்து இன்னொருத்தனை வந்து சமுத்திரத்திலேருந்து தூக்குறேன், அவன் அலையில அடிச்சுட்டு இருக்கான்னா நம்ம வீக்கா இருந்தா என்ன பண்ணுவோம்னா நம்மளே உள்ள போயிடுவோம், நம்மளை பிடிச்சி அவன் இழுத்துருவான். அப்ப கை வந்து திருடமா இருக்கணும். பிரஜ்ஞாசாரம் பிரகிருதி மகதா மூலபாகிய சிஷ்டம்னா அந்த நுனி கையை மட்டும் கொடுத்து எப்படி நம்ம பிடிச்சி எடுக்கிறானோ அப்படி திருடமான சாஸ்திரம், சாக்காபேதை சுபகமண்டகம் சாஸ்வதம் சாஸ்திரபாணி அப்படின்னு இந்த சாஸ்திரத்தை கொடுத்து பெருமாள் நம்மளை ரட்சிக்கிறேர் அப்படின்னு. அதுக்கு முழு முழு காரணம் என்னன்னா தயாதேவி தான். அதனாலதான் ஆலம்பார்த்தம் ரிஷகிரி பத்தி ஸ்வன்னி தேசாத் பிரயுங்கி அப்படின்னு, தயாதேவியே உன்னுடைய கட்டளையினாலதான் பகவான் இந்த அனுகிரகத்தை எங்களுக்கு பண்றேர் அப்படின்றது இந்த ஸ்லோகம். அதுக்கு அடுத்தது 47வது ஸ்லோகம், வித்வத் சேவா கதக நிகஷைர் வீத பங்காசயானாம் பத்மாகாந்த பிரணயதி தயே தர்ப்பணம் தே ஸ்வசாஸ்திரம் லீலா தக்ஷான் த்வதனுவசரே லாலயன் விப்ரலிப்சான் மாயா சாஸ்திராண்யபி தமயுதம் த்வத்ரபன்ன பிரதீபான் அப்படின்னு. சாஸ்திரங்களை கொடுத்தா மட்டும் போருமா? அப்ப வேதத்தை கொடுத்தேர் பிரம்மாவுக்கு வந்து வேதத்தை கொடுத்தேர். அப்ப நமக்கு இப்ப வேதம் இருக்கு, வேதத்தை படிச்சு அப்படியே நம்மளாலேயே புரிஞ்சின்ற முடியுமா அப்படின்னா புரிய முடியாது. அதுக்கு ஆச்சாரியின் அனுகிரகம் இருந்தாதான் புரியும். ஏன்னா இப்பயே வேதத்துக்கு எவ்வளவோ பேர் எவ்வளவோ வேற வேற விதமாக அர்த்தம் சொல்றா, அவாவாளுடைய அர்த்தம் வேறையா மாறிடுறது, அதனால தத்துவங்களும் மாறிடுறது, அப்புறம் அவாளுடைய பக்தியே வேற மாதிரி போயிடுறது. அதனால நமக்கு என்னன்னா வித்வத் சேவா, மகான்களுடைய கட்டாட்சம் இருக்கணும், மகான்கள் ஆசிரியிச்சிருக்கணும். யார் ஒருத்தர் ஒரு பெரிய ஆச்சாரியர் அவள் ஆசிரியிச்சு அவளுக்கு கைங்கரியம் பண்ணாலே அதுவே போரும். வித்வத் சேவா, அந்த சேவை பண்ணாலே அவளுக்கு அந்த ஞானமானது தானாக வந்துருமா? அப்ப ஆச்சாரியின் அனுகிரகத்தினாலே வித்வத் சேவா கதக நிகஷைர் வீத பங்காசயானாம். பங்காசயானாம்னா ஒரு ஜலத்துல வந்து ஒரு சேர் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் நம்மளுடைய அந்த மைண்ட் இருக்கு. அப்ப வந்து நம்மளே குழம்பி இது அது அது இதுன்னு நம்ம வந்து குழம்பி இருந்தனா அப்போ வந்து ஒரு யார் ஒருத்தர் நல்லது சொன்னாலும் நமக்கு அது புரியாது, அது ஏத்துக்கிறதுக்கான மனசும் இருக்காது. அப்ப ஒரு பெரிய நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கணத்திலேயே வந்து என்ன பண்ணுவோம்னா கணத்துல சேர் அதிகமாயிடுச்சு, ரொம்ப நாளா நம்ம உபயோகப்படுத்தலன்னா அப்ப நம்மளுக்கு இப்ப உபயோகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து தீட்டாம் கொட்டைன்னு அந்த கிராமத்துல ஒண்ணு இருக்கு, அதை நல்லா தேய்ச்சி நல்லா சூடு பண்ணுவா. அது நல்லா தேய்ச்ச உடனே அது நல்லா சூடாகும். அது அப்படியே அந்த ஜலத்துல போட்டா அது என்ன ஆகும்னா அந்த சேரெல்லாம் கீழே போய் அந்த ஜலம் மட்டும் அப்படியே ரொம்ப கிளியரா ஆக்கிடும். அப்படி நம்மளுடைய மைண்டை வந்து நம்ம நம்ம மனசையும் நம்மளுடைய மைண்டையும் அப்படி சேரா இருக்கிறதுனால அதை சுத்தப்படுத்துறதுக்கு என்னதான் ஒரே வழினா வித்வத் சேவா, மகான்களுடைய கை அவளுக்கு கைங்கரியம் பண்ணும். எப்படி பகவத் கைங்கரியம் பண்றோமோ பாகவத கைங்கரியமும் ஆச்சாரிய கைங்கரியமும் அவ்வளவு முக்கியம். அப்படி பண்ணவாளுக்கு தான் பகவான் என்ன பண்றாருனா, பத்மாகா அந்தம் பிரணயதி தய தர்பன் அந்தே ஸ்வசாஸ்திரம், தன்னுடைய ஸ்வசாஸ்திரத்தை புரிய வைக்கிறது. பகவான் தான் இந்த எல்லா சாஸ்திரங்களையும் பகவான் தான் கொடுத்தார். பௌத்த மதம் பார்த்தா கூட சாட்சாத் பகவானே அவதாரம் பண்ணது தான் பௌத்த மதம். ஆனா அது வந்து மாயா சாஸ்திரம். கீதை கொடுத்ததும் பகவானே தான். அப்ப எல்லா சாஸ்திரமும் அப்ப எல்லாமே பகவான் தான் பண்ணிருந்தா, அப்ப எதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறது? அப்ப பௌத்த மதத்திலயும் சொன்னப்பட்டிருக்கு, அதன்படி நாம் போலாமா? அதுவும் பகவான் தானே கொடுத்தேர் அப்படின்னா இல்ல. அப்ப என்னன்னா, ஆச்சாரியின் அனுகிரகம் இருந்தால்தான் உமக்கு புரியும். அந்த பௌத்த சாஸ்திரங்கள்லாம் அது நமக்காக கொடுத்தது கிடையாது. பெருமாள் நமக்காக கொடுத்த சாஸ்திரங்கள் அப்படின்னு வேதம், அதிலிருந்து வந்து பாஞ்சராத்திர ஆகமத்தை கொடுத்தார். அதனாலதான் பத்மாகாந்தம் ஸ்ரீஹபதியான பகவான் பிரணயதி தயே தர்ப்பணம் தே ஸ்வசாஸ்திரம் அப்படின்னு, ஸ்வசாஸ்திரம் அவரே தானே தன்னுடைய திருவாக்காலேயே கொடுத்ததுதான் பாஞ்சராத்திர ஆகமம். பாஞ்சராத்திர ஆகமம்னா நம்ம வந்து கோவில்கள்லாம் எப்படி கட்டுறது, கோவில எப்படி கைங்கரியம் பண்றது, அது மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சுக்க வேணும். அப்படி பார்த்தா பல ஆகமங்கள் இருக்கு. சைவ ஆகமம் இருக்கு, வைகானஸ் ஆகமங்கள் இருக்கு. அப்ப சைவாகமத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. சைவாகமம் சைவ அவா பண்ணுவா, அதுல ஆகமத்துல அந்தந்த தேவதைகளை எப்படி பூஜிக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனா பாஞ்சராத்திர ஆகமத்துல அது மட்டும் இல்லாம தத்துவங்களும் பகவானே சாட்சாத் அவரே சொன்னதுனால, அப்புறம் கிரகத்துல எப்படி பூஜை பண்ணணும், கோவில்கள் ஆலயத்துல எப்படி பூஜை பண்ணணும், அது மட்டும் இல்லாம தத்துவங்களையும் போதிச்சு அதுலேயே சமாசிரேண பரண்யாசம் பிரபத்தி மோக்ஷம் அத்தனையும் சொல்லிருக்காரு. அதுல பிரபத்தி மார்க்கத்தையும் பகவானே சாட்சாத் அதுலயே சொல்லிருக்கேன். அதனால பாஞ்சராத்திர ஆகமம் ரொம்ப முக்கியம். அந்த அது அந்த அவர் ஸ்வசாஸ்திரம் சொல்லும்போது அவருக்கே. அப்போ இதுதான் நம்ம படிக்கணும்னு நமக்கு எப்படி தெரியும்? நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு சொன்னாதான் புரியுறதுனாலே அவளுக்கு கைங்கரியம் பண்ணணும். இப்போ பகவான் ரெண்டு விதமாக சாஸ்திரம் கொடுக்குறார். இங்க சுவாமி தேசிகன் சொல்ற தயை அப்படின்னு ஒரு தேவி இருக்கா, விப்ரலிப்சாம் அப்படின்னு ஒரு தேவி இருக்கா. அந்த தயாதேவினால கருணையினால கொடுக்கிற சாஸ்திரங்கள் தான் அதுல புராணத்துல நமக்கு முதல் நாலு புராணம் தான் முக்கியம் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. அதே மாதிரி பாஞ்சராத்திர ஆகமம் அப்படின்ற இதெல்லாம் நமக்கு வந்து அது தயை கருணையினாலே இந்த ஜீவாத்மாக்களை உஜ்ஜீவிக்க கொடுக்கிற சாஸ்திரங்கள். அப்புறம் லீலா தக்ஷான் தொதனு வசரே, தன்னுடைய லீலைகளாலே தொதனு வசரே லாலயன் விப்ரலிப்சான் விப்ரலிப்சாம் அப்படின்ற ஒரு தேவி இருக்கா. அந்த தேவியினாலே என்ன பண்றேன்னா, மாயா சாஸ்திரான் எபிதமயுதம் தொத்பிரபன்ன பிரதீபான்னு மாயா சாஸ்திரங்கள் அத்தனையும் கொடுக்குறது. அந்த மாயா சாஸ்திரங்கள்ல தான் பௌத்த மதம் மத்த மதங்கள்லாம் வருது. புராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு, மகா சிவனார் சிவபெருமானியே கூட்டு நீ சில மாயா சாஸ்திரங்கள் பண்ணு அப்படின்னு பகவான் கட்டளை இடுறே, அவரும் சில மாயா சாஸ்திரங்களை போதிக்கிறார். அப்ப காரணம் என்ன அப்படின்னா, அப்ப தயாதேவி பக்கத்துல ஒரு க்ஷணம் இல்லாத சமயத்திலே பகவான் வந்து அந்த விப்ரலிப்சான்ற தேவியை கொண்டு மாயா சாஸ்திரத்தை கொடுக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, வேதத்தையே சில பேர் என்ன பண்றாங்கன்னா, வேதம் வந்து நமக்கு வந்து பூர்த்தியா கர்மபாகத்தை சொல்றது. அப்ப அதுல நம்ம வந்து நிறைய யஜ்ஞாகாதிகள் பண்றோம், அதுல இருந்து எல்லாம் அவாவாளுக்கு ஏத்தது இருக்கு. புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணா புத்திரன் பறக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நிறைய பணம் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில யாகம் இருக்கு, மழை பெய்யணும்னா ஒரு யாகம் இருக்கு. ஆனா நம்ம பெரியவா பார்த்தோம்னா இதுக்காக பண்ண மாட்டா, பகவத் கைங்கரியமாக பகவான் கோவில்ல பகவானுக்கு தான் வேத பாராயணம் பண்ணுவான். அதுலயே சத்ருஞ்சய ஹோமம்லாம் இருக்கு, சத்ருவை ஜெயிக்கணும் சத்ருவ வதம் பண்ணணும் அப்படின்னு. சில பேர் என்ன பண்றா, இதை வச்சுண்டு அந்த ஹோமத்தை பண்ணி சத்ருவ ஜெயிக்கிறான். அப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது பெருமாளுக்கே தோன்றது, இவாளெல்லாம் இந்த வேதத்தை வந்து இவா வந்து துஷ்பிரயோகம் பண்றா, அதை வச்சு நல்லது பண்ணணுமே தவிர அப்ப ஏன் அதுல சொல்லி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏன்னா வேதம்ன்றது பொது, நம்ம முன்னாடியே ஒரு ஸ்லோகத்துல பார்த்தோம், மார்க்கெட்டுனா அங்க எல்லாமே தான் விற்கும், அவாவாளுக்கு எது வேணுமோ அவா வாங்கிக்கணும். நம்மள மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மோட்சம்னு முக்கியம் அப்படின்னா அப்ப நம்ம ஆச்சாரியர்கிட்ட கேட்டு அதுல நம்ம வேதத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, மற்ற விஷயம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்திராதி தேவதர்களுக்கெல்லாம் சொன்ன மந்திரமும் அந்தர்யாமியான பகவானுக்கே அப்படின்றது நம்ம ஆச்சாரியன் மூலமாக நம்ம அதை புரிஞ்சுக்கணும், வேதத்துல மற்றது சொல்லணும். ஆனா அது அதுக்கு சில சில விஷயம் பலன்கள், சின்ன சின்ன பலன்கள் உண்டு. ஆனா அதுக்காக இல்ல, அது ஏன்னா பெரியவா எப்படி சொல்லுவான்னா, குழந்தைக்கு வந்து மருந்து கொடுத்தா நேர சாப்பிட மாட்டான், அப்ப என்ன பண்ண சக்கரை போட்டு தருவா, அப்ப சாப்பிடுவா. அதனால என்னன்னா, வேதம்னு எல்லாமே மோட்சத்துக்காக கொடுத்தா யாருமே அதுக்காக போக மாட்டான். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வந்து இதை படி, இது சொன்னா நல்ல வித்தியை வரும், இதை சொன்னா நிறைய துட்டு வரும்னா அதுக்காக அவ வருவா, அது வந்து சக்கரை போடுற மாதிரி. ஆனா மருந்துல சக்கரை போடுறது எதுக்கு அப்படின்னா, மருந்து சாப்பிட்டு உண்மையிலேயே ஜுரம் போறதுக்காக தான், ஸ்வீட்டுக்காக இல்ல. அதனால இந்த சின்ன விஷயத்துக்காக கிடையாது வேதம். அந்த பலன் சொல்றதுனால அவ வருவா, ஒரு ரெண்டு வாட்டி அது பலன் நடந்திருக்குன்னா சந்தோஷப்பட்டு அப்ப வேதத்திலேயே அவளுக்கு நிறைய பக்தி வந்துடும், அதையே சொல்லி பெருமாளுக்கே கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சிடுவான்ற அந்த ஒரு காரணத்துக்காக தான் அப்பேற்பட்ட சாஸ்திரங்கள். அது நம்மளுக்கு ஆச்சாரியின் முகமாக நமக்கு புரியும். சரி, அப்போ பெருமாள் இப்படி பண்ணலாமா அப்படின்னா, அவள்லாம் அந்த துஷ்பிரயோகம் பண்றதுனால நிறைய பாவங்கள் பண்றதுனால அவ வந்து சத்விஷயம் யாருன்னா தொத்பிரபண்ண பிரதீபான் அப்படின்னு இந்த சரணாகதி பண்றவாளுக்கு நேர் எதிரியா இருக்கா, பகவானே இல்லைன்னு சொல்றா, பாகவத்தை அபச்சாரம் பண்றா, அவளுக்கு அந்த மாதிரியான சாஸ்திரங்களை கொடுத்து அவளை இங்கிருந்து அந்த பக்கம் ஒதுக்கிடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு சத்ரு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம ஓரமா ஏதோ ஒன்னு பண்ணிருந்தாலே நமக்கு சந்தோஷம். அவளுக்கு இன்னொன்னு சாஸ்திரத்தை கொடுத்து நீ பாட்டுக்கு நீ அதை பண்ணிக்கோப்பா அப்படின்னா அவன் அந்த பக்கம் போயிடுவான், நம்மள எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் இல்லையா. இல்லன்னா என்ன பண்ணுவானா, ஒரே சாஸ்திரம் உங்களுக்கு தானா இது அப்படின்னு நம்மளே அடிக்க வந்துருவா அப்படின்னு அவளுக்கு அந்தந்த சாஸ்திரங்களை மாயா சாஸ்திரத்தை கொடுத்து பெருமாள் இங்கிருந்து அவளை தள்ளி தள்ளி வச்சிடுற. அப்போ அதனால அவ வந்து எங்கெங்கயோ நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம அவ போயிடுவான் அப்படின்றதுக்காகவும், அதுக்கப்புறம் ஒருவேளை அந்த சாஸ்திரத்துல அவ நல்லது பண்ணிட்டு வந்தா அடுத்தடுத்த ஜென்மால வந்து அவளுக்கும் ஏதோ ஒரு ஆச்சாரியன் கட்டாட்சம் கிடைச்சி அதுக்கப்புறம் அவளுக்கும் இந்த சாஸ்திரம் புரியும் அப்படின்ற இன்னொரு நல்ல காரணமும் இருக்கு. அப்படிதான் பகவான் இந்த சாஸ்திரங்களை பண்ணி, அதுவும் இங்க அழகா சொல்ற தயை அப்படின்ற காரணத்தினாலதான் அந்த நல்ல சாஸ்திரங்கள் எது நமக்கு தேவையோ, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தேவையோ, மோட்ச பலனாக எது இருக்கோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். இல்லன்னா விப்ரலிப்சாம் அப்படின்ற தேவியினாலே மாயா சாஸ்திரத்துல மாட்டிந்து இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வந்து இதே சம்சார சாகரத்தில் இருக்க வேண்டும் வழி போயிடும் அப்படின்றதையும் எடுத்து, நமக்கு அந்த சாஸ்திரங்கள் இல்லை, ஆச்சாரியர் அனுகிரகமும் வித்வத் சேவா சேவை பண்ணி நம்ம வந்து சத்விஷயத்தையே நம்ம புரிஞ்சுக்கணும். அதுவும் பகவானுடைய ஸ்வசாஸ்திரமானது அவரே சொன்னப்பட்ட மோட்ச பலனாக இருக்கிற சாஸ்திரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இந்த ஸ்லோகம். அடுத்தது தெய்வாத் பிராப்தே விஷகிரி தடம் தேஹினி த்வன்விதானாத் ஸ்வாமின் பாஹி யவசவசனே விந்ததி ஸ்வாபமந்த்யம் தேவஸ்ரீமான் திசசி கருணே திருஷ்டிமிச்சம் ஸ்வதீயாம் உத்காதேன ஸ்ருதி பரிஷதா உத்தரேணாபிமுக்கியம் அப்படின்னு. திருவேங்கடமுடியான சேவிச்சாலே போறோம். இப்போ சில பேர் வேதாத்தியானம் பண்றா, அதெல்லாம் ஒரு பக்கம், ஆனா எல்லாருக்குமே வேதாத்தியானம் இல்லையே. அப்போ அவள் நாம் என்ன பண்ணுவா? அப்புறம் நிறைய பேர் நமக்கு அந்த யோகியத்தை இருந்தே நம்ம வேதாத்தியானம் பண்ணாதவா இருக்கா? நிறைய பேர் ஸ்தோத்திர பாடங்கள் இந்த சாஸ்திரங்கள்லாம் சொன்னா புரிய மாட்டேங்கிறது. அப்ப இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் புரிஞ்சுண்டாதான் பகவான் புரிஞ்சுக்க முடியுமா, அப்பதான் மோட்சமா அப்படின்னா, எத்தனையோ பேர் ஒண்ணுமே தெரியாம இருக்காளே, அப்ப அவளுக்கு எல்லாம் என்ன கட்டி அப்படின்னா, அப்ப திருவேங்கடமுடியான் என்ன பண்றேன்னா, தயாதேவி திருவேங்கடமுடியானே அவதாரம் பண்ண வைக்கிறாளாம். திருவேங்கடமுடியான் சேவிச்சாலே போறோம், அத்தனையும் நமக்கு புரிஞ்சிடும், மோட்சம் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு. இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக ஒன்னு சொல்றேன், சுவாமின் பாஹி யவசவசன், யார் ஒருத்தர் அந்த பெருமாளே இங்க நமக்காக அவதாரம் பண்ணிருக்காரு இல்லையா. ரொம்ப பாமர ஜனங்கள்லாம் போவோம், அவெல்லாம் வந்து திருமலைக்கு வருவா. திருமலை அந்த காலத்துல திருமலை யாத்திரைன்னா ரொம்ப கஷ்டம், அது வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது. பெருமாளுடைய அனுகிரகம் இல்லைன்னா திருமலை யாத்திரை பூர்த்தி ஆறுதே கஷ்டம். அந்த காலத்துலனா பார்த்தா உண்டியில ஒரு ரூபாவா தினமும் சேர்த்து வச்சுப்பா. அதுக்கப்புறம் பக்கத்தாத்துல அங்க இங்க போய் நான் இந்த மாதிரி திருமலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா அவாவா கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணுவா. அப்போ அந்த தன்னுடைய பசங்கள் எல்லாரையும் மேல தூக்கிண்டு மூட்டை கட்டிண்டு அங்கிருந்து நடையாவே வரணும், அவ்வளவு தூரத்துல இருந்து அந்த காலத்துல. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வசதி இருக்கு, இப்ப வசதி இருந்தாலுமே பெருமாளை உடனே சேவிச்சிட முடியாது, டிக்கெட் கிடைக்க மாட்டேங்கிறது ரொம்ப கஷ்டம். பெருமாளுடைய அனுகிரகம் வேணும், அதுக்காக நம்மளும் பெருமாளை வேண்டிக்கணும். அப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தர் என்ன பண்றான்னா, அங்கேருந்து ரெண்டு பசங்க அவ பசங்கள் எல்லாரையும் கூட்டிண்டு தலைமையில அவ மூட்டையெல்லாம் வச்சுட்டு அங்க வந்து திருமலை நடந்து வந்து மேல ஏறி பெருமாளை திருவேங்கடமுடியான சேவிக்க வரும் பொழுது அவ எவ்வளவோ எழுதி வச்சிருக்கா, எனக்கு இந்த வரன், எனக்கு இது வேணும் அது வேணும், எங்க தாத்தாக்கு நல்லபடியா ஆபரேஷன் ஆகணும், அம்மாக்கு இதோ ஆகணும், என் குடும்பத்துக்குன்னு ஒவ்வொரு லிஸ்ட் பெரிய லிஸ்ட் எழுதி வச்சிருக்கா. ஆனா அங்க வந்து அந்த க்ஷண மாத்திரம் அந்த பெருமாளை சேவிக்கிற சமயத்துல எல்லாம் மறந்துடுறது, பெருமாளை கைகூப்பி கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு தவிர வேற எதுவுமே நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்கிறது. நம்ம என்னெல்லாம் வேண்டிக்கணுமோ அது சத்தியமா அந்த க்ஷணத்துல அந்த பெருமாளை சேவிக்கும் பொழுது ஒண்ணுமே இல்ல, சுவாமி என்னை காப்பாத்து, பெருமாளே காப்பாத்து அப்படின்றா. குழந்தைகளா இருந்தா உமாச்சி என்னை காப்பாத்துன்றது தவிர வேற பதம் நம்ம வாயில வரமாட்டேங்கிறது. அது ஏன் அப்படின்னா தெரியல, நம்மளுக்கு ஏதோ ஒரு ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ பெரியவா நமக்கு சொல்லி கொடுத்தது அப்படிதான். அம்மா என்ன சொல்லி தரா, குழந்தைக்கு உமாச்சி காப்பாத்துன்னு வேண்டிக்கோ, எல்லாரையும் ரட்சிப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுதான். அந்த கணத்துல அதேதான் சுவாமி தேசி, நீங்க சம்ஸ்கிருதத்துல சுவாமின் பாகி அப்படின்னு சொல்ல இடத்துல பெருமாளே காப்பாத்து, அவ வேற எதுவுமே சொல்லல. அவளுக்கு வேதம்னா என்னன்னே தெரியாது, ஸ்தோத்திர பாடங்களும் தெரியாது, பிரபந்தம் ஆழ்வார்கள் மங்களா சாசனம் பண்ண பிரபந்தங்களும் தெரியாது, அதனுடைய அர்த்தங்களும் புரியல. இன்னைக்கு எத்தனை ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு லட்ச ஜனங்கள் வந்து பெருமாளை சேவிக்கிறான்னா அத்தனை பேருக்கும் இதெல்லாம் தெரியுமா? பார்த்தா தெரியாதவாதான் நிறைய பேர் இருப்பான். ஆனா அந்த இடத்துல பெருமாள் என்ன பாக்கிறேன்னா அவளுடைய பக்தியை மட்டும்தான். கடைசி காலம் வரைக்கும் அவ சொல்றா, திருமலையில போய் ஒரு வாட்டி சேவிச்சாலே அவ என்ன பண்றா, பெருமாளை சேவிச்சு பெருமாளே என்னை காப்பாத்துன்னு சொல்றா. அதுக்கப்புறம் பிரதட்சிணமா வந்து அந்த விமான ஸ்ரீனிவாசரை சேவிக்கும் பொழுதுதான் அவளுடைய வேண்டுதலை கேட்டுக்கிறான், அது அடுத்த விஷயம். அங்கேருந்து அவ்வளவு பெருமாளை சேவிச்சு பெருமாளை திருமலையில வந்து பெருமாளை சேவிச்சுட்டேன்னு சொல்றதே அவளுக்கு சந்தோஷம். அவ ஊர்ல போய் நான் திருமலைக்கு போயிட்டு வந்துட்டேன், திருமலைக்கு போயிட்டு வந்துட்டேன்னு ஒரே ஒரு சின்ன பெருமாளுடைய போட்டோ ஒண்ணு வாங்கிட்டு போய் தன்னுடைய ஆத்துல வச்சிருப்பா. யாராவது போய் கேட்டேன்னா என்ன சுவாமி அப்படின்னா நான் திருமலைக்கு போயிட்டு வந்துட்டேன், திருமலைக்கு போயிட்டு வரதே அவளுக்கு வந்து ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போயிட்டு அப்படி அப்படி போன மாதிரிதான். அப்படி அப்படி ஒரு பக்தி. அந்த யாத்திரையே என்னன்னா நம்ம ஜென்ம சபலம், நம்ம இந்த பிறந்தோம் இல்லையா, அப்ப திருமலைக்கு போய் பெருமாளை ஒரு வாட்டி நான் சேவிச்சிட்டேன்னா ரொம்ப சந்தோஷம். எவ்வளவோ இருக்கு அப்படின்னு, சனிக்கிழமை சனிக்கிழமை போய் சேவிக்கணுமா அப்படிலாம் கிடையாது, சிரவணம் போய் சேவிக்கணுமா, புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் போய் சேவிக்கணுமா, அதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய ஜென்மால திருவேங்கிட முடியாதுன்னு நான் ஒரு வாட்டி சேவிச்சுட்டேன்னா எத்தனை ஜனங்கள் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நான் காலேஜ் படிக்கும் பொழுது திருமலையில இருந்து அப்பா கிட்ட இருந்து நிறைய லட்டு வாங்கிட்டு போவேன், காலேஜுக்கு போவேன், பசங்களுக்கு எல்லாம் லட்டு கொடுப்பேன். அது கொடுத்த லட்டு மட்டும் எவ்வளவு லட்டு, ஒரு வாட்டி 10 லட்டு எடுத்துன்னு போயிருக்கேன், ஒரு வாட்டி 20 லட்டு எடுத்துன்னு போயிருக்கேன், 2 லட்டு எடுத்துன்னு போயிருக்கேன். போன க்ஷணத்துல எல்லாம் காலியாயிடும், டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரும் எடுத்துருவோம் அந்த லட்டு. அந்த பிரசாதத்தை சாப்பிட்டாலே அவளுக்கு வந்து திருமலையில போய் பெருமாளை சேவிச்சா மாதிரிதான். அதுவும் நான் பாத்திருக்கேன், என்ன ஸ்வீட் நல்லா இருக்குன்றதுக்காக எல்லாரும் டக்கு டக்குன்னு எடுத்து வாயில சாப்பிட்டுருவாளா உடனேன்னு பார்த்தா அப்படி இல்லை. ஹாஸ்டல்ல போய் பார்த்தா அவ வந்து ஒரு கவர்ல போட்டு வச்சிருப்பா. என்னன்னு கேட்டேன்னா, இந்த வாரம் நான் ஊருக்கு போறேன், எங்க அம்மா அப்பாக்கு எல்லாம் கொடுக்க போறேன் அப்படின்னு. ஏன் ரொம்ப சந்தோஷப்படுவா, திருவேங்கல முடியானுடைய பிரசாதம் வந்துட்டு திருவேங்கல முடியான சேவிச்சா போறேன் அப்படின்னு. சத்தியமா அவளுடைய வாக்குல அது உண்டு. அவ எப்பேற்பட்ட பாமராக்கிட்டுதான் அப்பேற்பட்ட பக்தியை நம்ம பார்க்கலாம். எல்லாருமே சொல்லுவா அந்த மாதிரி, அதே மாதிரி மலைக்கு வரவாளும் நிறைய லட்டு வாங்கிட்டு போறது எதுக்குன்னா அந்த ஊர்ல இருக்கோ அந்த கிராமத்துல இருக்கவாளுக்கு எல்லாருமே தருவான். எப்படி குச்சேலன் கிருஷ்ணனை பார்க்கும்பொழுது எப்படி அவள் எடுத்துன்னு போனேன், அதுக்கப்புறம் வந்து எல்லார்கிட்டையும் சொன்னேன் கிருஷ்ணன் நான் சேவிச்சேன், அதே மாதிரிதான் எல்லாரும் அந்த திருவேங்கிட முடியாது சேவிச்சேன் அப்படின்ற ஒரு இது, அந்த இதுவே போறோம். அது மாதிரி அந்த ஸ்லோகத்துல தெய்வாத்ரே பெருமாளுடைய அனுகிரகத்தினால பாக்யத்தினாலே விஷகிரி தட்டம் தேஹினி த்வன்விதானாத், அந்த விஷகிரி மலையிலே வந்து பகவான் நமக்கு சேவை சாதிக்கிறார் இல்லையா. அப்ப இந்த தேகம் உடையவன் என்ன பண்றான்னா தேஹினி த்வன்விதான, இந்த தேகம் நமக்கு எதுக்கு இருக்கு, கால் நமக்கு எதுக்கு இருக்கு அப்படின்னா திருவேங்கடமுடைய யாத்திரை போகணும் தான். பஸ்ல போனா 3 மணி நேரத்துல போடலாம், பிளைட்ல போனா 1 மணி நேரத்திலேயே போலாமேனா, சில பேர் எத்தனையோ பேர் இன்னைக்கும் நடந்தே போறா, கீழ்த்திருப்பதிலேருந்து நடந்து போறது இருந்தாலும் தன்னுடைய ஊர்ல இருந்தே நடந்து போறா. ஏன் அப்படின்னா கால் எதுக்கு பகவான் கொடுத்திருக்கான், ஒரு வாட்டியாவது திருமலை யாத்திரை பண்ணணுமே அப்படின்னு சில பேர் அப்பேற்பட்ட பக்தர்களாக இருக்கா, அங்க போய் அங்க பிரதட்சணம் பண்றவா இருக்கா. அப்படி அவளுடைய இந்த தேகமே எதுக்குன்னா பகவான் நமக்கு கொடுத்திருக்கான், நம்ம நம்மளுடைய ஜென்மால பகவானை போய் சேவிக்கணும் அப்படின்னு. அப்ப பெருமாள் சுவாமி பாகி அங்க போய் அவன் தெரியாமலோ தெரிஞ்சோ அவன் பெருமாளை சேவிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லிடுறான், சுவாமின் பாகி அப்படின்னு, பெருமாளே நீ ரட்சி அப்படின்னு. அந்த ஒரு ஒரு வார்த்தைக்காக பகவான் என்ன பண்றாருன்னா விந்ததி ஸ்வாபமந்தியம் அப்படின்னு, விந்ததிஹி அந்த அந்திம காலத்திலே, ஸ்வாபமந்தியம்னு அந்த அந்திம சுவாபம் இல்லாத அந்திம ஸ்மிருதியின் போது எல்லாத்தையும் மறந்து எல்லா இந்திரியங்களும் வேலை செய்யாத பொழுது சாக்ஷாத் திருவேங்கிட முடியானே தயாதேவியை அனுப்புறலாம். அவர் வந்து அந்த அந்திம காலத்திலே நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்றது. அந்த அந்திம காலத்துல பகவான் ஸ்மரிச்சவாளுக்கும் பகவான் சேவிச்சவாளுக்கும் அவளுக்கு மோட்சம் அப்படின்னு அந்திம ஸ்மிருதி அப்படின்னு நமக்கு பெருமாள் சொல்றது இல்லையா. அப்ப அவரே ஏத்துக்கிறார் அப்படின்னா இங்க வந்து பெருமாளை சேவிச்சாலே அது சரணாகதி பண்ணாம இருந்தான் அப்படின்னு. அப்போ பெருமாள் பெருமாள் கிட்ட போய் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம போய் ஒருத்தர் கிட்ட போய் ஒரு ஆத்துல போய் கல்யாணத்துக்கு வாரும் அப்படின்னு ஒரு பத்திரிகை கொடுத்தா, அப்ப அவ எப்படி நம்ம ஆத்துக்கு வந்து அங்க வந்து கல்யாணத்துல வந்து எப்படி அனுகிரகம் பண்ணுவாளோ சாட்சாத் பெருமாள். அடுத்த ஸ்லோகத்துல பதத்துல சொல்றேன், தேவ ஸ்ரீமான் தேவதேவனான பகவான் பிரம்மருத்ராதிகளுக்கே நியாமகன், எப்பேற்பட்டவர் ஸ்ரீ வைகுண்ட லோகத்தில் இருக்கிறவர் அப்பேற்பட்ட பகவான். பிரம்மருத்ராதிகள்லாம் போய் பெருமாளை சேவிக்கும் பொழுது கூட திருப்பார்கடல சில சமயம் அவர் வந்து அசரீர வாக்குகளாலேயே பேசிடுறார், என்ன எல்லாரும் இரண்யாவுக்கு சுப்புகிட்ட இருந்து காப்பாத்துன்னு சொல்லும் பொழுது நான் அப்படியே காப்பாத்துறேன், பிரகலாதன் ஒரு குழந்தை பிறப்பான் அவன் வந்தவன அவரு ரட்சிக்கிறதுக்காக உங்களையும் சேர்த்து ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றது இல்லையா, அது அசரீர வாக்கு. அசரீர வாக்குன்னா பெருமாள் நேரம் வந்து நமக்கு தர்சனம் கொடுக்கல அவளுக்கு, தேவர்களுக்கு அப்படி பேசி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அப்ப அவளுக்கே துர்லபன், பெருமாளை உடனே சேவிக்கிற முடியாது, நினைச்ச மாத்திரத்தை பெருமாளை சேவிச்சிட முடியாது. பிரம்மா பெருமாளை நான் தானே பிரம்மா, நான் தான் இந்த லோகத்துக்கு நியாமகன்னு நினைச்சு நான் இப்ப பெருமாளை நான் தபஸ் பண்ணி பெருமாள் அடைய போறேன்னு நினைக்கும் பொழுது பெருமாள் அவரால் சேவிக்க முடியல பிரம்மானால. அப்பதான் என்னன்னு பார்த்தா தன்னுடைய எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ண வினை பாவம் அவருக்கு ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் தான் அஸ்வமேத யாகம் பண்ணேர், தேப்பெருமாள் அவதாரம் பண்ணேர் அப்படின்ற சரித்திரங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அத்தனை தேவர்களுக்குமே துர்லபன், ஆனா அந்த திருவேங்கடமுடியா அவர் என்ன நினைக்கிறாருன்னா தயாதேவியுடைய கருணையினால அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த சாதாரண மனுஷன்தானே அப்படின்னு நினைக்காம நம்ம சன்னதிக்கு வந்து ஒரு வாட்டி பெருமாளே ரட்சின்னு சொன்னானே சொல்லிட்டானே, அப்ப அவனை நான் ரட்சிக்க வேணாமான்னு அந்திம காலத்துல அந்திம ஸ்மிருதிய சாட்சாத் பகவானே தலைவர் அப்படின்னு சுவாமின் பாகி தேவசவச்சனே விந்ததி சுவாபமந்தியம் அப்படின்னு அவனுடைய அந்திம சுவாசத்துல பெருமாள் வந்து தானே அனுகிரகம் பண்ற இது. அப்போ உத்காதேன ஸ்ருதி பரிஷதா முத்தரேனாபிமுக்கியம் அப்படின்னு இது என்ன அப்படின்னா, பகவான் ஸ்ரீயப்பதியான பகவான் அவர் நினைக்கிறாராம் அவன் என்ன பண்ணா அப்படின்னு அந்திம காலத்துல இது ஒரு கதையாக சொல்லும்போது அவ சொல்ற அந்திம காலத்துல பெருமாள் வந்தது. அப்ப அவன் கேக்குறான், ஜீவன் நான் உண்மை கூப்பிடவே இல்லையே, நீர் எனக்கு தரிசனம் கொடுத்தேரானா, கூப்பிடலையா, நல்லா யோசிச்சு பாரு, நீ ஒரு வாட்டி திருமலைக்கு வந்தியா அப்படின்னா ஆ வந்தேனே, அப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு, என்ன சொன்ன ஞாபகம் இல்லையே அப்படின்னு கொஞ்சம் நினைக்கும் பொழுது நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்னு உடனே சுவாமின் பாகி பெருமாளே காப்பாத்தும் சொன்னியே, அவன் நானா சொல்லல அது என்னுடைய வாயில வந்திருக்கே, தெரியல ஏதோ எங்க அம்மா சொல்லி கொடுத்தாதான் இப்படி வந்துருத்தோ, அப்படி வந்தாலும் நீ சொன்னையோ இல்லையோ அதனாலதான் நான் உனக்கு அந்திம காலத்துல இங்க வந்து நான் உன்னை என்னுடைய சரணத்துல நான் சேர்த்துக்க போறேன் அப்படிங்கிற அப்படி பெருமாள் அந்த சாஸ்திரங்கள்லாம் புரியாதவாளுக்கு என்னன்னா, இன்னைக்கு பாமரா தான் நிறைய, இன்னைக்கு பார்த்தா நம்ம ஹிந்து சனாதன தர்மத்துல சாஸ்திரம் புரிஞ்சவா வேதம் அத்தியனம் பண்றவாள்லாம் பார்த்தா ரொம்ப கம்மி, இந்து மதத்துல இருக்கிறவாள்லயே ரொம்ப கம்மி. ஆனா பல பேர் அப்படின்னு பார்த்தா பக்தி தான் பெருமாள் அப்படின்னு அவரை சேவிச்சா போறோம் அவ்வளவுதான், வேற எதுவும் அவளுக்கு தெரியாது. அவர் சேவிக்கிறதுனால என்ன பலன், மோட்சம்னு ஒண்ணு உண்டு, அதெல்லாம் அவளுக்கு தெரியாது. ஆனா என்ன பெருமாள் சேவிக்கிறதே ஒரு சந்தோஷம், கோவிந்தா கோவிந்தான்னு திருமலையில வந்து பெருமாளை சேவிச்சுட்டு அவன் என்ன காப்பாத்துவான் அப்படின்னு நினைக்கிறா இல்லையா, அதுதான் சாஸ்திரத்துல கடைசியில என்ன சொல்ல போறது, இவன் தான் உனக்கு சாஸ்வதம் அப்படின்னு சொல்றது தானே, அது அவளுக்கு அப்படி புரிஞ்சிருக்கு. அதான் பாமர பக்தர்களுக்கு அப்பேற்பட்ட பக்தி, அந்த பக்தி தான் பகவான் பாக்குறாரு. இதுதான் நம்ம விதுர நம்ம வந்து மகாபாரதத்துல பாக்கலாம், கிருஷ்ணன் தானே கோவிந்தன் அப்படின்னா பகவான் ஸ்ரீஹப்பதியான பகவான் திருவேங்கடமுடியான்னா கண்ணன் தான் கோவிந்தன். அவனுக்கு ஏன் கோவிந்தன் பேருனா கோவர்தனை கிரியை எடுத்து கோகுலத்துல எல்லாரையும் ரட்சிச்சதுனாலன்னு அதுவும் ஒரு காரணம். அப்பேற்பட்ட பெருமாள் கிருஷ்ண அவதாரத்துல வந்து பாண்டவர்களுக்கு தூத்து போகும்பொழுது துரியோதனனுக்கு ஆயிரக்கணக்கான வஸ்துக்கள் அப்படியே நூறு நூறு விதமான பக்ஷணங்கள் பண்ணி இன்னைக்கு எப்படியாவது அசத்தினும் கண்ணனை இங்க கூப்பிட்டு அவருக்கு இப்பேற்பட்ட பக்ஷணங்கள் தான் கொடுத்து எப்படியாவது நம்ம பக்கம் சேர்த்துடணும்னு அவன் பாக்குறான். இன்னைக்கு அப்பேற்பட்ட உபச்சாரங்கள் பண்ணணும், கண்ணன் வந்து தேர்ல இறங்கறதுல இருந்து பூர்ண கும்பம் கொடுக்கறது என்ன அப்படி கவனிச்சான். பெருமாள் வந்தேர் சாப்பிடவான்னு மாட்டேன்ட்டு, இவ்வளவு பக்ஷணம் உனக்காக தான் பண்ணியிருக்கேன்னு, வானா ஏன் பக்தியோட கொடுக்கலையே, நான் ஆயிரம் பண்ணேன்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம், பக்தி இல்லையே அதுல, என்ன காரணம்னா இவன் நம்ம பக்கம் வந்துடணும் யுத்தத்துல நம்ம ஜெயிக்கணும் அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது, தர்மம் தூங்கும் கிடையாது. அப்ப என்ன பண்ணார் பெருமாள் அப்படின்னா வேணாம் அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டாரு. அங்கேருந்து எல்லா அவர் வந்து துவாரகாதீசனாச்சு, அவர் பின்னாடி அவன் மந்திரி இருக்கா, பல சைன்யங்கள் இருக்கு, எல்லாரும் பாக்குறா எங்களா இது இப்பேற்பட்ட உபச்சாரங்களை விட்டுட்டு கண்ணன் போறேரே இவர் எங்க போறேர் அப்படின்னு அவளும் யோசிச்சுட்டு இருக்கா. பீஷ்மர் துரோணர் எல்லாருமே பூர்ண கும்பம் வச்சு கூப்பிட்டா அவா பக்கத்திலயும் போல, ஏன்னா அவ பாகவதோத்தமா தான், ஆனாலும் சேர்க்க சரியில்லையே, துரியோதனம் பக்கத்துல இருக்கா எதுவுமே தப்புன்னு எடுத்து சொல்லல, சைலண்டா இருக்கா. அப்ப எங்க போனேர் அப்படின்னா விதுரர், விதுரர் பத்னி சொல்றா. விதுரர் பத்னி அப்படின்னா குந்தி தேவி மாதிரிதான், கண்ணனுக்கு அத்தை. அப்ப வந்து அதே குந்தியுடைய தங்க தான் விதுரர் கல்யாணம் பண்ணி கொடுத்தா, அந்த அவா பத்னியும் விதுரர் பத்னியும் ஒரு அத்தை தான். வசுதேவருடைய ரெண்டு தங்கைகள் இவா ரெண்டு பேரும், குந்தியும் விதுரருடைய பத்னியும். அப்ப விதுரருடைய பத்னி வந்து கேக்குறா, நம்ம கண்ணன் வந்திருக்கானாமே, ஒரு வாட்டி நம்ம கிரகத்துக்கு கூப்பிடலாம்ல, சின்ன வயசுல எப்பயோ பார்த்தது அப்படின்னு விதுரர் சொல்ற. போடி, நம்ம ஆத்துக்கா கூப்பிடுறது, நம்ம என்ன குடிசையில இருக்கோம். அவருக்கு எத்தனை பக்தர்கள் எவ்வளவளவோ வச்சு பஞ்சபரம் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக தயாரா காத்துட்டு இருக்கா. அங்க போய் இருக்காம அப்பேற்பட்ட துவாரகாதீசனை நம்ம குடிசையில கூப்பிடுறதா? இல்ல இல்ல, நம்ம கண்ணனை ஒரு வாட்டி கூப்பிடலாமே அப்படிங்கும்போது விதுரர் சொல்ற, சரி ஆட்டம், நான் போய் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதுக்காக துளசி எடுத்துன்னு வரேன், நீ ரெண்டு பழம் எடுத்து வை, நம்ம பாத்து கிரகம் வாசல்ல அப்படி அவர் எழும் பொழுது நான் அந்த பழத்தை சமர்ப்பிக்கிறேன். இப்படி பெருமாள் நம்ம பார்த்து வாசல் எழும் போது நம்ம நம்மளால முடிஞ்ச பழங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கிறோமோ அப்படி சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா கண்ணன் அத்தனை பேர் எத்தனை பேர் எல்லாம் அவ்வளவு பண்ணி வச்சு நின்றுந்தா கூட, தங்கங்கள்லாம் வச்சு வெளில நின்றுந்தா கூட, அங்கெல்லாம் போகாம விதுரராத்துல வந்து அவர் கதவு தட்டுறாரு. ஏன் அங்கேருந்து வந்து அவளுக்கு தெரியல, சின்ன வயசுல கண்ணனை பார்த்தது இல்லையா, யாருன்னு கேட்கும் பொழுது நான் தான் கண்ணன் வந்திருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லும் பொழுது அவ்வளவு சந்தோஷத்துல உள்ள கூப்பிட்டு கண்ணனை கட்டிண்டு அந்த பழத்தை எடுத்து அந்த பழத்தை கொடுக்கும் பொழுது கூட அதை மறந்து போய் தோலை கொடுத்துட்டாலாம், அதையும் அவர் ஸ்வீகரிச்சுக்கிறார், ஏன்னா பக்தியில கொடுத்ததுனால அப்படின்னு. அப்படிதான் திருவேங்கடமுடியான் எனக்கு எனக்கு பெருமாள் சீக்கிரம் கிடைச்சிருவான் சுலபன் அப்படின்னு எவ்வளவோ நான் இது பண்றேன் அது பண்றேன்னு இல்லாம, யார் ஒருத்தன் பக்தியோட அந்த ஒரு ஒரு நாள் ஒரு ரூபாவா சேர்த்து வச்சு தன்னுடைய ஜீவிதத்துல ஒரு தடவையாவது திருவேங்கடமுடியான சேவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ, அங்க போய் பெருமாளே என்ன ரட்சி அப்படின்னு அவன் வந்த வரன் எல்லாத்தையும் மறந்து பெருமாளை சேவிச்சு, அந்த பெருமாளுடைய திருமேனியினை சேவிச்சு, நீ என்ன ரட்சி அப்படின்னு எல்லாரையும் ரட்சி அப்படின்னு சொல்ற கை கூப்பிடுறதுனாலே அந்த பெருமாள் அவங்க என்ன பண்றாரு அப்படின்னா, தயாதேவியுடைய அனுகிரகத்தினால கடைசி காலத்துல அவனுக்கு அந்திம ஸ்மிருதியை கொடுக்கிறாரு. அப்படி அந்திம ஸ்மிருதி அப்படின்னா பெருமாளை சேவிச்சாலே மோட்சமா அப்படின்னு நினைச்சுக்கவானா, அது என்ன அர்த்தம்னா, அப்படி ஒருத்தர் பெருமாளை சேவிக்கிறவாளுக்கு பெருமாள் ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணி ஆச்சாரியன் மூலமாக பிரபத்தி பண்ண வைத்து அவர் கடைசி காலத்துல அந்திம ஸ்மிருதியை கொடுத்து சேர்த்துப்பேர் அப்படின்றது அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம், நம்ம இங்க பறக்கிறோம், ஒவ்வொருத்தர் பறக்கிறோம்னா நமக்கு சில கடன்கள் இருக்கு, அந்த கடன்கள் என்ன என்ன அப்படின்னு பார்த்து அதையும் பகவானே தீர்த்து வைக்கிறார் அப்படின்னு. ஸ்ரேயசூதின் சகிருதபி தய சம்மதாம் யசகீந்தே சீதோதாரா மலபத ஜனஹா ஸ்ரீனிவாசஸ்ய திருஷ்டிம் தேவாதீனா மைமமன்றதாம் தேகவத்வே பிவிந்தன் பந்தான் முக்தோ பலிபிரணகை பூர்யதே த்வத்ரயுக்தைஹி அப்படின்னு. ஒரு பிராமணனா பிறந்தவர்களுக்கும் ஒரு மனுஷனா பிறந்தவர்களுக்கும் சில கடன்கள் அப்படின்னு உண்டு. அது சாஸ்திரம் சொல்றது, பெருமாளை சேவிச்சாலே பெருமாளுடைய அனுகிரகம் வந்தாலே மோட்சம் அப்படின்னா சாஸ்திரம் எப்படி சொல்றது அப்படின்னா, நம்ம வந்து மூணு பேருக்கு கடன் பட்டிருக்கோம், ஒன்னு ரிஷிகளுக்கு, அடுத்தது தேவர்களுக்கு, அடுத்தது பித்திருக்களுக்கு. அந்த கடன் நம்ம தீர்க்கணும். ரிஷிகளுக்கு எதுக்கு கடன் பட்டிருக்கோம் அப்படின்னா, அவாதான நம்மளுக்கு இந்த மந்திரங்கள் எல்லாம் கொடுக்குறோம், அவாதான் தபஸ் பண்ணி மந்திரங்கள்னு ஒண்ணு வந்து ரிஷிகள் பண்ணதா இல்ல, அது அந்த காலத்துல இருந்தே இருக்கு, அது பழைய காலத்துல திருப்பியும் அழிஞ்சிடுறது. திருப்பியும் நிறைய ரிஷிகள் தபஸ் பண்ணி அந்த தப்போபலத்தினாலே பகவத் அனுகிரகத்தினாலே அந்த மந்திரங்கள் இருக்கு. இப்ப நம்ம வேத மந்திரங்கள் எதுவா இருந்தாலும் பார்த்தாலுமே காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட சந்தஸ் சொல்லுவோம் இல்லையா, ரிஷி சந்தஸ் தேவதா, ஒவ்வொரு மந்திரத்துக்குமே இந்தந்த ரிஷி பண்ணிருக்க அப்படின்னா பண்ணிருக்கேன்னா முன்னாடியே இருந்ததுதான் அவ அந்த தப்போபலத்தினாலே அவ அதை நமக்கு கொடுத்திருக்கா, அதுக்கு ஒரு சந்தஸ் இந்த சந்தஸ் விருத்தத்துல இருக்கும், அதுக்கு இந்த தேவதையை குறித்து அந்த மந்திரம் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த ரிஷிகள்னாலதானே நமக்கு அத்தனை மந்திரங்களும் கிடைச்சது. அப்ப அவாவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கடனை எப்படி தீர்க்கணும்னா வேதாத்தியானம் பண்ணணும், அவா சொன்ன மந்திரங்களை நம்ம கத்துக்கணும், அதை கத்துண்டாலே அவாள் ரொம்ப சந்தோஷப்படுவா, அவளுக்கு வேற எதுவும் பண்ண வேணும், அதுவே ஒரு சந்தோஷம். அதுக்கு அடுத்தது தேவர்கள், தேவர்களுக்கு பகவான் தேவர்களை சிருஷ்டிச்ச உடனே அவர் சொல்லிட்டார், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆகாரம் நமக்கு வந்து என்னன்னா பூலோகத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய விளையும், அதுல இருந்து நம்ம வந்து ஆகாரமா சாப்பிடுறோம். தேவர்களுக்கு ஆகாரம் வந்து நம்ம சாப்பிடுறா போல இல்ல, நம்ம எதெல்லாம் ஹோமம் யக்னியாகாதிகள் பண்றோமோ அதுல சமர்ப்பிக்கிற ஹவிசு தான் அவளுக்கு, அதுதான் அவளுக்கு வந்து சாப்பாடு. அப்ப இங்க யக்னியாகாதிகள்லாம் நம்ம பூமியில பண்ணதான் அவளுக்கு வந்து பலம், அப்பதான் மழை நல்லா போயும், ஏன்னா ஒரு ஒரு நம்ம இங்க தேவர்கள்னாலதானே இந்த லோகத்துல பார்த்தா மழை சூரியன் வந்து அந்த காலத்துல வரலன்னா ரொம்ப கஷ்டம். சூரியன் ரெண்டு நாள் இல்லைன்னாலே நமக்கு எப்படி மழையே பெஞ்சுட்டே இருந்தாலும் எப்படி ஆயிடும். அப்ப அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா தேவத்தையும் தான் இந்த பிரகிருதியை நம்ம பாத்துக்கிறான். அப்ப அவளுக்கு என்ன அப்படின்னா அவளுக்கு ஆகாரம் என்னன்னா நம்ம பண்ற யக்ஞாகாதிகள் தான், அது நித்திய கர்மாவாகட்டும் அப்புறம் நம்ம பண்ற பெரிய பெரிய யக்ஞாகாதிகள் ஹோமங்கள் எல்லாமே. பித்திருக்கள் அவா இல்லைன்னா நம்ம இந்த பூமியில நம்மளால பிறந்திருக்க முடியாது. அவளுக்கு எப்படி நம்ம கடன் தீர்க்கணும் அப்படின்னா சிராதங்கள் தர்ப்பணங்கள் எல்லாம் அதை ஒழுங்கா பண்ணணும், எதையும் விடாம பண்ணணும். அதுல சொன்னப்பட்ட போல அதை நம்ம பண்ணலைன்னா அது நமக்கு தோஷங்கள் வரும். அப்ப இது வேதமே சொல்றது எப்படி அப்படின்னா பிரம்மச்சாரிணே ரிஷிபியா யஜ்ஞேன தேவேபியா பிரஜையா பித்ருபியா அப்படின்னு. ரிஷிகளுக்கு நம்ம கடன் எப்படி தீர்க்கணும்னா வேதாத்தியானம் பண்ணி தீர்க்கணும், யக்ஞாகாதிகள் பண்ணி தேவர்களுக்கு, நம்ம குழந்தைகள் பிறந்து அவளுக்கும் நம்ம வந்து நல்ல கர்மாக்கள்லாம் சொல்லி கொடுத்து அவா பித்திருக்கர்மாக்கள் அவளும் பண்ணும் பொழுது அது நம்மளுடைய பித்திருக்களும் எல்லாருமே சந்தோஷம் அடைவோம். அப்போ இது எல்லாமே வந்து பெருமாள் இப்படி நமக்கு அனுகிரகிக்கிறார். ஆனா இத்தனையும் பண்ணணுமே நம்ம இத்தனை கடனும் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ணாம வேதாத்தியானம் பண்ணல, அப்புறம் வந்து சாத்தாதிகளும் சரியா பண்ணல, அப்புறம் ஹோமங்கள்லாம் கேட்கவே வேணாம் அப்படின்னு இருக்கும்பொழுது இத்தனை பேருக்கு கடனை வச்சுட்டு நம்ம மோட்சத்துக்கு போவோம்னா இது நியாயமா அப்படின்னா அப்பதான் பெருமாள் சொல்றேன் எல்லாருக்கும் ஸ்ரேயஸ் நன்மைகளை கொடுக்கவே தயாதேவி தன்னுடைய சகி அப்படின்னா திருஷ்டி, பகவானுடைய திருஷ்டி இருக்கு இல்லையா, பகவானுடைய அனுகிரகம். நம்ம போன ஸ்லோகத்துல பார்த்தோம் நம்ம போய் பெருமாளை சேவிச்சு என்னை அனுகிரகி அப்படின்னு நம்ம சேவிச்சோம். ஆனா இந்த ஸ்லோகத்துல சொல்றேன் பகவானுடைய ஒரு க்ஷண அனுகிரகம் இருந்தாலே அத்தனை கடையும் தீர்ந்தா மாதிரிதான். அப்போ அந்த பகவானுடைய அனுகிரகம் அப்படின்ற திருஷ்டி அப்படின்னு சொல்றது இல்லையா, அந்த திருஷ்டி யாருன்னா தயாதேவியுடைய சகி. நம்ம போன ஸ்லோகத்திலே முன்னாடி பார்த்திருக்கோம் தயாதேவிக்கு முன்னாடி சில பேர்கள் போவார்கள் ஞானம் என்ற குணங்கள், பின்னாடி சில குணங்களான சக்தி அப்படின்ற குணங்கள் வரும்னு. ஆனா தயாதேவி மகாராணி ஒரு பட்ட மகிழ்ச்சி இருக்கும்போது பட்ட மகிழ்ச்சி பக்கத்திலேயே ஒரு ராணி இருப்பா இல்லையா, ஒரு தன்னுடைய சிநேகிதி இருப்பா, சிநேகிதியோடய எப்பயுமே இருப்பா. அந்த சிநேகிதியாருன்னா பகவானுடைய திருஷ்டி. யார் ஒருத்தர் தயாதேவிய போய் சேவிச்சாலோ அவளுக்கு அந்த பகவத் அனுகிரகம் தானா அந்த திருஷ்டி தானா வந்துடும். அப்ப வரும்பொழுது அந்த அனுகிரகம் யாரு இருக்கோ அவளுக்கு சீதோதாரா மலபத ஜனஹா ஸ்ரீனிவாசிய திருஷ்டி, பகவானுடைய திருஷ்டி எப்படி இருக்குன்னா சீதோதாரா குளிர்ச்சியாக உதாரமாக எப்பயுமே. இதுதான் இவ்வளோன்னு கிடையாது, இவ்வளவுதானா அப்படின்னு கிடையாது. அவருடைய அனுகிரகம் அப்படி பண்ணுவார், நம்ம கேட்கறது கேட்காதது நம்ம போய் என்னென்னவோ கேட்டா கூட பெருமாள் என்ன பண்றேன்னா கேட்டதையும் கொடுத்து தன்னுடைய பாவத்தையும் போக்குறேன், அத்தனை ஜென்மாவில் நீ பண்ண பாவத்தையும் பகவான் திருவேங்கல முடியாதுன்னு போக்குறேன். எப்பேற்பட்டவாளுக்குன்னா தேவாதீனம் அந்த தேவர்கள் முதலானவர்களுக்கு நம்ம கடன் வச்சிருக்கோம் அப்படின்னா இங்க தேவர்கள் பித்திருக்கள் அப்புறம் ரிஷிகள் தேவாதீனா மயமமன்றதாம் தேகவத்வே பிவிந்தன் அப்படின்னு அந்த கடனை எல்லாம் இல்லாத மாதிரி பண்ணிடுறாரு அப்படின்னு. அப்ப சரீரத்தோட இப்ப இருக்கோமே, இப்ப இருக்கோமேனா இப்பயே அவள்லாம் என்ன நினைக்கிறான்னா திருவேங்கடமுடியானுடைய அனுகிரகத்தை பெற்றுட்டாலே அப்படின்னு ரிஷிகள்லாம் அதுவே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவளுக்கு அப்பேற்பட்ட பக்தி இல்லையா, இவன் திருவேங்கடமுடியானுடைய அனுகிரகத்தை பெற்றான் அப்புறம் இவன் எதுக்கு நமக்கு கடன் கொடுக்கணும் அப்படிங்கிறா. தேவர்கள் பாக்குறா தேவர்கள் எல்லாம் ஆஹா அப்படின்றான். பித்திருக்கள் கேட்கவே வேணாம், நம்ம குடும்பத்துல ஒருத்தன் அவன் நம்ம பெருமாள் வந்து அவனுடைய அனுகிரகம் பெற்றான்னா அப்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லது தானே அப்படின்னு அவளும் சந்தோஷம் அடைஞ்சிடுறான். அப்படி எல்லாருமே சந்தோஷம் அடைஞ்சி அவனை வந்து கடனாளியாக இல்லாம பண்ணிடுறான். பந்தா அன்முக்தோ, அப்ப ஒருத்தனுக்கு கடன் முதல்ல ஒரு மோட்சத்துக்கு போகணும்னா நம்மளுடைய கடமைகளை பூர்த்தி பண்ணணும். இந்த மூணு கடமைகள் நமக்கு இருக்கு, அது அவர் எடுத்துட்டேர். அப்புறம் இந்த சம்சார சாகரத்துல இருந்தா நம்மளுக்கு ரட்சிச்சுட்டேர், பந்தான் முக்தோ இந்த பந்தத்திலிருந்து நம்மளை விடுவிச்சிட்டேர். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா அதுக்கப்புறம் தான் சொல்றார் பலிபீரனகை பூர்வத்தே தொற்பிரயுக்தைஹி அப்படின்னு. அந்திம காலம் முடிஞ்சு நம்மளுக்கு மோட்சம் மார்க்கம் போகும்பொழுது நம்ம அர்ச்சிராதி வழியாக போவோம். இப்ப எந்தெந்த தேவர்களுக்கெல்லாம் நம்ம கடன்பட்டிருக்கோமோ அந்த அர்ச்சிராதி வழியா நம்ம போகும்பொழுது அந்தந்த தேவர்கள் இருப்பா, அந்தந்த தேவர்கள் இருக்கும்பொழுது அவாள்லாம் நம்மளுக்கு பூர்ண கும்பம் கொடுத்து உபச்சாரம் பண்ணுவாளாம். அப்ப நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், இவாளுக்கெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணலையே, யக்ஞாகாதிகள் பண்ணலையே அப்படின்னா அவ சொல்றாளாம் இப்பேற்பட்ட சம்சார சாகரத்துல இருந்து அந்த பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றவன் இவர், இவர் நம்ம வழியா நம்ம ஆத்து வழியா இவர் மோட்சத்துக்கு போறேன்னா நமக்கு எவ்வளவு பெருமை அப்படின்னு அவ நம்மளை சேவிக்கிறாளாம். இதெல்லாமே பரம்பரை சோப்பானத்துல இருக்கு. அப்படி அப்ப இவன் நினைக்கிறான், ஆஹா அப்ப புரியுது, அப்ப பகவானுடைய கருணை எப்ப ஏற்பட்டது, நம்ம எதுவுமே பண்ணலையே, அப்படியும் பகவான் நம்மளை எப்படி ரட்சிக்கிறான் அப்படின்னு இந்த நம்மளுடைய அந்த கடனையை தீர்த்து இந்த பந்தத்திலிருந்து விடுவிச்சு, அது மட்டும் இல்ல எத்தனை பேருக்கு நம்ம கடன் பட்டிருக்கோமோ அவள் எல்லாம் நம்மள வந்து அனுகிரகம் பண்ற மாதிரி, அப்படி அவள்லாம் நமக்கு வந்து இவ்வளவு இதுவா பாக்யம் பரமபாகியம் பரமபாகியம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு அப்பேற்பட்ட சிரேயஸ் எல்லா சிரேயஸையும் நன்மைகளும் கொடுக்கிறார். காரணம் என்ன, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த திருவேங்கடமுடியானுடைய போய் சேவிச்சு சுவாமின் பாகி என்னை ரட்சின்னு நீ சொன்னியே, அந்த ஒரு காரணத்துக்காக அந்திம காலத்துல ஸ்மிருதியை கொடுத்து அதுக்கப்புறமும் பகவான் அந்தந்த யாருக்கெல்லாம் கடன் பட்டுமோ அவளே நம்மளை வியக்கும்படி பண்ணி அங்கிருந்து நம்மளுக்கு மோட்சத்துல சேர்த்துக்கிறேர் அப்படின்றது அப்பேற்பட்ட தயாதேவியுடைய அனுகிரகம் தானே. பெருமாள் நினைச்சா இவன் பண்ணட்டமே, இத்தனை கடனையும் தீர்த்துட்டு அவனே வந்து பக்தி யோகம் பண்ணி மேல வரட்டமே அப்படின்னு நினைக்காம பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றேன்னா அது தயாதேவியுடைய கருணையே அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்த ஸ்லோகம், சத்ரபந்து எப்பேற்பட்ட பாவங்கள் பண்ணான் அவனே மோட்சமடைந்தான் அப்படின்ற மாதிரியான அதுக்கு அடுத்த ஸ்லோகம், அது அடுத்த வாரம் பார்க்கலாம். அப்படி இந்த தயாதேவியுடைய அனுகிரகத்தினாலே இன்னைக்கு நம்ம வந்து பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே தயாசதக உபன்யாசம் 49 ஸ்லோகம் பூர்த்தியாயிருக்கு. 50வதுல இருந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. Thank you.